श्री वेदांत आचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि प्रशस्ते रामपादाभ्यां पादुके पर्युपास्महे आंतिसंस्यं ययो राशीत् आश्रितेष्वनवग्रहम्। இந்த பத்ததிக்கு பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு பேரு. இதற்கு முன்னாடி பிரஸ்தாவ பத்ததி, சமாக்கியா பத்ததி, பிரபாவ பத்ததி, சமர்ப்பண பத்ததி அப்படின்னு நாலு பத்ததிகள் முடிஞ்சு அஞ்சாவது பத்ததி பிரதிப்பிரஸ்தான பத்ததி. பிரஸ்தானம்னா புறப்படுறது. நாம் கிரகத்திலிருந்து வெளியூருக்கு புறப்படுறோம், அது பிரஸ்தானம், புறப்படுற பத்தி. போன ஒருபாடு அங்கிருந்து திரும்பி வந்தா அதுக்கு பிரதிப்பிரஸ்தானம்னு பேர். பாதுகையானது அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இப்போ சித்திரகோடம் வரை வந்துடுது. இங்க வந்த ஒருபாடு இப்பொழுது பரதனோடு திரும்புகிறது. அதனால பிரதிப்பிரஸ்தானம் திரும்பி வர்றது. அந்த திரும்பி வர்றதை பத்தி 20 ஸ்லோகங்களால சுவாமி தேசன் அழகாக வர்ணிக்கிறார். இப்ப இது 121வது ஸ்லோகம். பாதுகை பேர் பெற்றது அப்படின்னு கேட்டோம்னா பிரசஸ்தே அப்படின்னா பாதுகை ரொம்ப பிரசஸ்தம், ரொம்ப சிரேஷ்டமானது, மிக உயர்ந்தது இந்த பாதுகைன்னார். உயர்ந்ததுன்னு சொன்னாங்க, யாரை காட்டும் உயர்ந்தது அப்படின்னு கேள்வி வரும். ராமபாதாபியாம், ராமனுடைய திருவடிகளை விட இந்த பாதகங்கள் இருக்க முடியாத பாதைகள் இருக்கேன், இது மிக உயர்ந்தது. ஆகையினால நான் ராமனையோ ராம பாதிகையோ உபாசனம் பண்ணல, மனதால தியானம் பண்ணல, பின்ன பாதிகளை நான் தியானம் பண்றேன். ஏன்னு கேட்டா ராமபாதத்தை விட இது மிக உயர்ந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஆந்திரசம் செம்யோராசீது ஆச்சிதேஸ்வரவிரகம். ஆச்சிதால் பக்தால் தன்னை அடைஞ்சவா. அவளிடத்துல கருணைங்கிறது அப்படியே வாரி பொழியறது பாதியானது. ஆண்டு சம்சம், விசம்சம்னா கொடுமை, ஆண்டு சம்சம்னா கொடுமை இல்லாத தன்மை, தய கருணை. அந்த கருணையானது யயோராசீது. இந்த பாதையை ரெண்டுக்கும் நம்மிடத்துல ஜனங்களிடத்துல எல்லாத்துலயும் கருணையானது மட்டற்றது, அதிகமானது. ஆச்சிதேசு அனவகிரகம், அந்த கருணை இருக்கேன், அந்த கருணைக்கு தடை கிடையாது. பாதுகை கருணை பண்ணா அது யாரும் தடுக்கவும் முடியாது, வேறு தடையும் அதுக்கு வராது. அப்படி தடையற்ற கருணையோடு கூடினது பாதுகை தன்னை அடைந்தவர்கள் விஷயத்துல. அப்போ ராமனுக்கு கருணை கிடையாதான். ராமனை பத்தி சுவாமி தேசியம் சாதிக்கிட்ட ரசாவதார பருவத்துல கருணாகா துஷ்ட அப்படின்னா ஒவ்வொரு அவர் அவதாரத்தையும் அழகாக எடுத்து சொல்லுகின்ற காலத்துல இந்த ராமனை பத்தி சொல்லுகின்ற காலத்துல ஒரே சொல்லுல கருணாகாதுஷ்ட. ஆக கருணை மிகுந்தவன், கருணை உடையவன் காவஸ்தன் ராமன் என்றெல்லாம் பாடியிருக்கிற காலத்துல இந்த இடத்துல சுவாமி தேசியம் கருணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ராமனுக்கு அப்படின்னு கேட்டா ராமனுக்கும் கருணை உண்டு, ஆனா இந்த கருணை எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்க சாவக்கிரகமா இருக்கு, அதாவது அனவக்கிரகமா இல்ல, தடை இல்லாததா இல்ல, தடைப்பட்டு போச்சு இப்பொழுது. என்ன அந்த கைகை வரத்தை கொடுக்க வேண்டிய நிலையை திகழ் கொண்டதுனால 16 ஆண்டு காலம் அயோத்தி மக்களிடத்துல ராமனுக்கு இருந்த கருணையானது தடைப்பட்டு போச்சு. ஆக 14 ஆண்டுக்கு பிறகு கருணை மறுபடியும் பொழிய போறது வாஸ்தவம். அதனால இப்போது தடைப்பட்டு போச்சு. அதனால ராமனுடைய கருணை தடைப்பட்டு போன கருணை. பாதியனுடைய கருணையோ அதை யாரும் தடுக்க முடியாது, தடையில்லாத கருணை. ஆகினால அப்பேற்பட்ட கருணையுடைய பாதிகளை நான் எப்பொழுதும் தியானம் பண்றேன். பரதன் என்ன பண்ணான், எவ்வளவோ செஞ்சுனா ராமன்கிட்ட வந்து தெரிஞ்சா கதறி அழுதான், தேம்பி தேம்பி அழுதான், காரிய திருவடி ரெண்டையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். என்ன சொன்னா என்ன, ராமன் அயோத்திக்கு திரும்பல, ராமனுடைய திருவடிகளும் அயோத்திக்கு திரும்பல, தெரிஞ்சா நிர்தாட்சியம் மருத்துவத்துக்கு வர முடியாது அப்படின்ட்டு. அதே சமயத்துல பாதையானது நான் வரேன்னு கிளம்பிச்சு. பெருமாள் கோவில் சொன்ன உடனே பெரியவங்க உடனே பரதனோட வந்து சேர்ந்தது. ஆகையினால ஆந்திரசம் செஞ்சோராசீது ஆச்சிதேஸ்வர கிரகம். தன்னை சார்ந்தவர்களிடத்துல பக்தர்களிடத்துல பாதுகாக்க இருக்க முடியாத கருணையானது தடையற்றது ஒப்பற்றது. அதனால் அப்பேற்பட்ட பாதுகைய நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு சில தினம் செய்கிறது அப்படிங்கிறதா நான் பாதுகைய நம்மாழ்வார் அல்லவா இல்லையா. ஆக பெருமாளை விட ஆச்சாரியாளுக்கு ஜனங்களிடத்துல கிருபை ஜாஸ்தி. அதனாலதான் அவள் கஷ்டப்படுறதை பார்த்து அவ பிரார்த்திச்ச உடனே அவளுக்கு பரதர்ப்பணாய்களை பண்ணி உஜ்ஜீவிக்கும்படியாக பண்றாவா. அதனால ஆச்சாரியர்கள் செம்பெருமானோட உயர்ந்தவர்கள் என்கிற கருத்தும் இதுல சுவாமி தேசியனுக்கு திருவள்ளம் என்று தெரிகிறது. 122 ஸ்லோகம். சகோதரம் பிரணய கண்டனஸ்வைரிணா பதேன கிமனேனமே வனமிகாவனாதிச்சதான் இதீவ பரிகாயதது நிபவருதே ஸ்வயம் யத்புராம் பதத்ரம் இதமாத்ரியே த்ருத ஜகத்ரயம் ரங்கிணஹா. த்ருஷாதுர சகோதர பிரணய கண்டனஸ்வைரிணா பதேன கிம் அனேனமே வனம் இஹ அவனாதிச்சதாம் இதீவ பரிகாய தது நிபவருதே ஸ்வயம் யத்புராம் பதத்ரம் இதமாத்ரியே த்ருத ஜகத்ரயம் ரங்கிணஹ. பாதுகைக்கு அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறான். துஷாதுர சகோதர பிரணய கண்டனஸ்வைரினா துஷாதுர ரொம்ப கஷ்டப்பட்டான் பரதன். காலில் விழுந்து கதறி அழுது வந்துதான் ஆகணும் அயோத்திக்கின்னு பிரார்த்தித்தான். அப்பேற்பட்ட சகோதரன்றதானே பரதன் அவனுடைய பிரணய கண்டனம் அவனுடைய விருப்பம் ராமன் திரும்பி வரணுங்கிற விருப்பம். அந்த விருப்பத்தை கண்டனம் பண்ணதுதான் மறுத்தொடுத்து திருவடி வர முடியாதுன்னு கொடுத்து. ஆக நான் கூட வர முடியாது திரும்பி வர முடியாதுன்னு சொல்ற விஷயத்துல திருவடி எப்படி இருந்தது ஸ்வைரினா தன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சுடுது. மேல எப்படி இருந்தது அப்படின்னா வனம் மிக அவனாதிச்சதாம். அந்த திருவடியினுடைய கடமை என்ன அப்படின்னா அவனம் அவனம்னா பாதுகாப்பது. அயோத்தி மக்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த திருவடிக்கு உண்டு. அப்படி இருக்க அவனாது அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுங்கிற பொறுப்பு நின்றும் அதை விட்டுவிட்டு வனம் இச்சதான் காடுக்கு தான் போவேன். இந்த சுவாரஸ்யம் அவனத்தை பண்ண மாட்டேன் அவனத்தை விட்டுவிட்டு வனத்துக்கு தான் போவேன் நேர் எதிரடியா. ஆக மக்களை பாதுகாக்காமல் காட்டுக்கு தான் போவேன்னு இச்சதா அனேன பதேனக்கும் அப்பேற்பட்ட இந்த ராமனுடைய திருவடியினாலே நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறார் அழகாக. இதுவ பரிகாயத்தது. ஆக இந்த மாதிரி எண்ணி பார்த்த உடனே இப்பேற்பட்ட திருவடியோடு நமக்கு இருந்த என்ன பிரயோஜனம் என்று பாதுகை நினைத்தது. அதனால ரொம்ப நாளாக கூட பழகியிருந்தாலும் இடைவிடாது சேர்ந்து இருந்தாலும் கூட அது மக்களை காப்பாற்றவில்லையே என்கிறதுனால ஜெய வார்த்தா ஜெயோடு கூடினவான இந்த பாதுகாதியானவர் அந்த பதத்தை விட்டுவிட்டு ராமனுடைய திருவடியை விட்டுவிட்டு நிலவுதேசு திரும்ப ஆரம்பிச்சது. எங்க அயோத்தியை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சது பரதனோட கூட. அப்பேற்பட்ட பதத்திரமிதம் ஆத்ரியே இந்த திருவடி எப்பேற்பட்டது இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க திருத ஜகத்ரயம் ரங்கினான் உலகத்தை எல்லாம் எப்பொழுதும் பாதுகாத்து வந்திருக்கும் ஞான ரங்கி ரங்கநாதன் இருக்கானே அவனுடையது பதத்திரம் இந்த பாதுகை. அப்பேற்பட்ட பாதுகை அதனாலதான் அதுக்கு நாட்டை காக்கணுங்கிற ஆசை ஜாசி இருந்து கொண்டு இருக்கு. அதனால என்னுடைய மக்களிடத்தில் கருணையினால இந்த பதத்திரமானது திரும்பிட்டு பிரதிப்பிரஸ்தானம் நாட்டை விட்டு காட்டை விட்டு நாட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தது. அதனால அதை நினைச்சு சந்தோஷம் தாங்கல்ல. அதனால அப்பேற்பட்ட நான் பிரார்த்திக்கிறேன் ஆதிரியே பிரார்த்திக்கிறேன் அப்படின்னா முழு ஸ்லோகத்தில் பாதுகைக்கு வாத்சல்யம் மக்களிடத்தில் இருக்கும்படியான குணத்தை அழகா சொன்னார். இங்கு அந்த வாத்சல்யத்தின் காரணமாக காட்டை விட்டு நாட்டுக்கு திரும்ப வழி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆக ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், குற்றங்களை பிச்சை பண்ண குற்றங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு அவனுக்கு ஏதாவது அவன் ஏதாவது சிறு உதவி செய்தாலும் கூட அவனுக்கு என்ன பண்ணுவார், பெரிய பதவியை கொடுக்கிறார். அதாவது சிஷ்யனுக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்க முடியாத ஆச்சாரியால் கொண்டார். அதனால ஆச்சாரியனுக்கு பெருமாளை விட ஜெயராஜன் அப்படிங்கிறத இந்த பாட்டிலையும் சுவாமி தேசியன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஸ்லோகம் 123. தசவதன விநாசம் வாஞ்சதோயே தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்யயாத்ரா சச பரத விமர்தே சத்யசந்தஸ்வயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானீம் பிரயந்த்யா. தசவதன விநாசம் வாஞ்சதோயஸ்ய சக்ரே தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்யயாத்ரா சச பரத விமர்தே சத்யசந்தஸ்வயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானீம் பிரயந்த்யா. ராமன் தேவர்கள் சரணாகதி பண்ணதுனால ராவண வதம் பண்ணவரை என்று வாக்களித்திருந்தார். ஆகையினால ராமனுடைய எண்ணம் என்ன, ராவண சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆசையை நிறைவேற்றுகின்றார் அவர். அதே சமயத்தில் தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா, தண்டகாரண்யத்துக்கு பரட்டத்தில் இன்னொரு லாபம் உண்டு. தசரதம் அனகோக்தி தன் தகப்பனாரை குற்றமற்ற சொல்லையுடையவராக ஆக்கினார், பொய்யன் என்று பெயரில்லாமல் சத்தியசந்தனாக ஆக்கினார் தன்னுடைய தந்தையை. ஆகையினால தண்டகாரண்ய யாத்திரையானது ராமனுடைய இஷ்டமான ராவணவதத்தையும் அதே சமயத்தில் தசரதரை தகப்பனாரை சத்தியசந்தனாகவும் ஆக்கியது. சஜ பரத விமர்தே சத்யசந்தீது பரதன் வந்து பிரார்த்தித்தான், எவ்வளவு நிர்பந்தித்தான், எவ்வளவு நிர்பந்தித்தாலும் கூட என்ன வரலேனே. அப்போ ஆர் புறட்டா அப்படின்னா நீ புறட்ட பாதுகாதேவி, நீ புறட்ட, நீ புறட்டதுனால இப்ப என்னாச்சு, சத்யசந்தீது ராமன் சத்யசந்தனாக ஆனான். ராமன் அவசியம் நாட்டுக்கு வர வேண்டும் என்று சரணாகதி பண்ணான் பரதம் இல்லவா. அந்த பரத சரணாகதிக்கு பலம் கொடுக்கணுமே, ராமனால சாட்சாத்தாக பலம் கொடுக்க முடியல, அதை மறைமுகமாக தனக்கு பிரதிநிதியாக பாதியை ஒன்ன அனுப்பிச்சு அதனால நாட்டுக்கு அவன் திரும்புவதாக ஒரு காரியத்தை பண்ணி கொடுத்தான். ஆக தசரதர சத்தியசந்தனாக ஆக்க ராமன் காடு சென்றார், ராமனை சத்தியசந்தனாக்க பாதுகை நாடு சென்றது என்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். அத்யுபேத விநிவிருத்தி சாகசம் தேவிரங்கபதி ரத்ன பாதுகே அத்யசேத பவதி மகீயசம் பாரதந்திரிய விபவே நமைதிலி. அத்யுபேத விநிவிருத்தி சாகசம் தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்யசேத பவதி மகீயசம் பாரதந்திரிய உபவே நமைதிலி. நீ என்ன பண்ண, பரதனுடைய வேண்டுகோளை பார்த்து வேறு வழி இல்லாமல் ராமன் என்ன பண்ணார், பாதுகையே நீ அயோத்திக்கு போ என்று பரதனிடம் கொடுத்து உன்னை அயோத்திக்கு போகும்படி சொன்னார். இது பெரிய சாகசம். ராமனுடைய திருவடியை விட்டு ஒரு நாளும் பிரியாமல் இருந்த நீ ராமன் திருவடியை விட்டு பிரிந்து அயோத்திக்கு போகுதுன்னா எவ்வளவு துணிச்சல் வேணும் உனக்கு இல்லையா. இவ்வளவு நாள் அவரை பழகினால யாரும் விட முடியாது. இருந்தாலும் நீ பெரிய சாகசம் பண்ணிவிட்ட, நாம் எப்படியும் அயோத்திக்கே போவோம், மக்களை காப்போம் அப்படின்னு திரும்பின. இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, அத்தியசேத பவதி மகியசான் பாரதந்திரிய விபவேன மைதிரி. பாரதந்திரிய விபவேன தாசியம் எம்பெருமானுக்கு சொன்னபடி கேட்பதற்க, அந்த சொன்னபடி கேட்பதுல நீ மிக உயர்ந்தவள், அதுல சீதைய நீ மிஞ்சிவிட்டாய். சீதை என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, நீ இங்கேயே இரு என்று சொன்னபொழுது பிரிவாதமாக நானும் காட்டுக்குத்தான் வருவேன் அப்படின்னு சீதை புறப்பட்டார். அப்போ வாரம் முடியாது என்று சொல்லவே ராமனை பார்த்து பேசினார், ராமஜாமாதரம் பிராப்திய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம். நாசா, உம்மா எங்க அப்பா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ இல்லையோ, அவர் என்ன நினைச்சார், ரொம்ப அழகான மாப்பிள்ள, வீரன், வில்லை உடித்தவன் அப்படின்னு நினைச்சுண்டு உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனா அவருக்கு உண்மை தெரியாது. நீங்க எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டாக்க, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், ஆன்மேகம் போட்ட ஒரு பெண். என்ன ஒரு பொன்னாட்டிய காட்டில கொண்டு போய் காப்பாற்றுறதுக்குரிய ஒரு தைரியம் வீரியம் இல்லை அல்லவா அவசியம். அதனால நீ ஒரு பெண் தான், பெண்ணா இருந்தோம் நான் வந்து பேர் வச்சுட்டு புருஷன் நான் வேஷம் போட்டுக்கிட்டு வெள்ள அடிக்கிறாப்ப தாவன பண்ணி கடைசியில ஒடிஞ்சு அந்த பழம் இல்ல ஒடிச்சுக்கிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணி வந்துட்டு. ஆக இப்ப என்ன ஆஹா, தெரியாதனமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, ஒரு பெண்ணை உடையவன் அவனை போய் நம்பி புருஷன் கொடுத்துட்டோமேன்னு எங்க அப்பா நினைக்க மாட்டார் அப்படின்னா. சொன்ன உடனே ராமனுக்கு ரோசம், சரி சரி வா என்னோட அப்படின்னு ஆலோசனை வந்துட்டார். அதே ஆகாது சொன்னத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டி இருக்க பாரியான சீதை அது ஏற்கவில்லை. ஆனா நீ பாதுகாதேவி, நீ இருக்கிய, நீ என்ன பண்ண, பரதனோடு நாட்டுக்கு போ என்று சொன்ன உடனே நீ காட்டுக்கு புறப்பட்டு வந்து விட்டாய். அதனால மகியசா பாரதந்திரிய விசையேனா, எம்பெருமானுக்கு பரதந்திரனாக தாசனாக சொந்து கொண்டு எப்போதும் அடியோளாக இருப்பதில் உனக்கு சம யாரும் கிடையாது. ஆகினால நீ என்ன பண்ணிட்டேப்போ, அத்தியசேத மைசிலின் அப்படின்னா சீதையே மிஞ்சிட்ட. ஆக சீதை சொன்னத்தை கேட்கல, ஆனா நீ சொன்னத்தை கேட்டு அயோத்திக்கு திரும்பினாய். இதுல இருந்து என்ன தெரிகிறது, சீதையை விட பாதுகாதேவி தான் மிக உயர்ந்தவள் என்று தெரிகிறது என்றார் இந்த ஸ்லோகத்தில். அவ்யாகதாம் ரகுபதே வகத பிரதிஜான் அம்சாதிரோகணரசே விஹதே தரண்யாஹ பாதாது நிவிருத்ய பவதி மணிபாதரட்சே ஸ்பரிசம்பதேன விகதவ்யவதானகேதம். அவ்யாகதாம் ரகுபதே வகத பிரதிஜாம் அம்சாதிரோகணரசே விஹதே தரண்யாஹ பிராதாந்து பிராதான் நிவிருத்திய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பரிசம் பதேன விகதவ்யவதானகேதம். போன ஸ்லோகத்தில் சீதையை பற்றி பேசினார், இப்பொழுது பூதேவியை பற்றி பூமி பிராட்டியை பற்றி பேசுகிறார். அவ்யாகதாம் ரகுபதேகே வகத பிரதிஜாம், ரகுபதேகே பிரதிஜாம், ரகுபதி ராமனுடைய பிரதிஜைய தடையில்லாம செய்யணும். ராமன் என்ன பண்ணான், கையை என்னுடைய வடத்தை கேட்டு அதன்று நான் காட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் பிரதிஜை பண்ணார். அந்த பிரதிஜைய தடுத்தப்படணும்னு பார்த்தான் பரதன். அதோட கூட பூதேவி என்ன நினைச்சது, அம்சாதிரோகணரசே விகதே தரண்யாஹ, ராமன் நாட்டை ஒழுங்காக இவரஜாக இருந்து ஆளுகின்றத பார்த்த போது பூமிக்கு எதை தோணித்து அப்படின்னு கேட்டா, லோகபா லோகமும் ராமும் அகாமயதமேதினி என்கிறார். இவ்வளவு அழகாக நாட்டை ஆளுகின்ற ராமன் நம்மை ஆள வேண்டும் அப்படின்னு பூமியானது ராமுடைய ஆட்சியை விரும்பிச்சு. அப்படின்னா ராமன பூதேவி விரும்பினாள் அர்த்தம். அப்படி விரும்புதுன்னா என்ன அர்த்தம், ஆட்சியை சுமப்பது தானே. அம்சாதிரோகணரசே விகதே தரண்யாகும், பூமி ராமனுடைய தோல் மேல இருந்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டது. அப்படின்னா அர்த்தம், பூமியை பாதுகாக்கும் பொறுப்பை அந்த சுமையை தோளாலே ராமன் சுமக்க வேண்டும். அப்படின்னா ராமன் என்னை ஆள வேண்டும் அப்படின்னு பூதேவி ஆசைப்பட்டது. ஆனால் ராமனுடைய பிரதிஜையினால அது தடவட்டு போச்சு. ஏன், கைகையை சொன்னபடி காட்டுக்குத்தான் நான் போவேன் அப்படின்னு கிளம்பினான். அந்த சமயத்துல நீ என்ன பண்ண, ராஜாது நிவிருத்திய பவதி மணிபாதரக்ஷே, நீ திரும்பினாய் நாட்டுக்கு போன்னு சொன்ன உடனே சரியில் மரதன் தலைமையில ஏறி உட்கார்ந்து நாட்டுக்கு நீ வந்து விட்டாய். எதுக்காக வந்து தெரியுமோ அப்படின்னு கேட்டா, பூதேவிக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கணும்னு உனக்கு ஆசை, அதனாலதான் திரும்பி வந்தேங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, பூதேவிக்கும் எம்பெருமானுடைய திருவடிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ராமனோட சம்பந்தம் வேணும்னு ஆசைப்பட்டது பூதேவி. ஆனால் திருவடியில பாதுகாப்பு இருக்கிறபடினால ராமுடைய திருவடிக்கும் பூமிக்கும் நடுவுல இடையில பாதுகை இருந்தது. பாதுகை இருக்கிற வரையிலும் ராமன் தர மேல தன் திருவடியை வைக்க மாட்டான். அதனால பூமியின் மேல ராமனுடைய திருவடி வைக்காததுனால என்ன தெரிஞ்சது, பூதேவியினுடைய சம்பந்தம் ராமனுக்கு கிடைக்காம இருந்தது. இப்ப நீ என்ன பண்ண, நான் நாட்டுக்கு போறேன்னு நீ நாட்டையால வந்து விட்டாலும் இது ரெண்டத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ராமன் பாது இல்லாமலே இப்ப தண்டகாரத்துக்கு நடக்க ஆரம்பிச்சான், பூமியில நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடக்க பொழுது முன்னாடி எந்த விவகாரம் இருந்ததோ ராமனுடைய திருவடிக்கும் பூமிக்கு நடுவில் நீ இருப்பதனால இடைவெளி இருந்ததெல்லாம் அந்த இடைவெளி போயிட்டு இருப்போம். அது நடுவில் பாதுகாப்பு இருக்கேன்னு கஷ்டப்படுகின்றது பூதேவி. ராமனுடைய ஸ்பர்சம் திருவடி ஸ்பர்சம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுருந்தது. அந்த பூதேவிக்கு நீ நாட்டுக்கு வந்த அப்படினால பூதேவிக்கு ஸ்பர்ச சுகத்தை கொடுத்தேன். ஆக ராமனுடைய ஸ்பர்ச சுகம் பூதேவிக்கு கிடைக்கும்படியாக நீ பண்ண. ஆக அப்பேற்பட்ட உயர்வான பெருந்தன்மையுடையவள் நீ என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். மந்திராபிஷேக விரகாது பஜதா விசுத்திம் சம்ஸ்கார வர்ஜனவசாத் அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னானினாய பரத மணிபாதுகத்வாம் ராமாஜ்ஞயா விநிஹிதாமிவ ராஜ்யலட்சுமீம். ஸ்லோகம் 126. மந்திராபிஷேக விரகாத் பஜதா விசுத்திம் சம்ஸ்கார வர்ஜன வசாத் அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னானினாய பரத மணிபாதுகத்வாம் ராமாஜ்ஞயா நிஹிதாம் இவ ராஜ்யலட்சுமி. நிர்பந்தமாக கொடுக்கப்பட்ட ராஜ்யலட்சுமியே தலையில சுமந்து கொண்டு பரதன் நாட்டுக்கு திரும்புகிறான். யார் ராஜ்யலட்சுமி, பாதுகையே ராஜ்யலட்சுமி, அதை சுமந்து கொண்டு பரதன் திரும்புகிறான். ராஜ்யலட்சுமி ஏற்றுக்கிறதுனாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, முன்னாடி மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு சுத்தமாக்கி மந்திரபூர்வமாக சிம்மாசனத்தில் அவருத்தி வெட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த ராஜ்யலட்சுமியை மகுடத்தை சூட்டி ராஜ்யலட்சுமியை ஒரு இடத்துல ராஜாவாக இருக்க முடியாது ஒப்படைக்கிற வழக்கம். அப்படி இருக்கும்பொழுது ராமன் ராஜ்யலட்சுமியாகிற பாதுகையை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இங்க மந்திரபூர்வமான அபிஷேகமே பண்ணலையே இவருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு கேட்டா, அப்போ அவனுக்கு சுத்தி இல்லையே, சுத்தி இல்லாம இருக்கு எப்படி ஏத்துக்கிறான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாதிச்சான், இந்த பாதுகாதேவி சிரசில போன உடனேயே அவனுக்கு எல்லாம் வந்திருக்கும். மந்திராபிஷேக விரகாது மந்திரபூர்வமாக பட்டாபிஷேகம் பண்ணாவிட்டாலும் கூட பஜதாபிசுத்தி அவன் சிரசுக்கு சுத்தி வந்திருக்கு. இப்போ சகுர் சிரசு எப்படி இருக்கு, அவனுக்கு அலங்காரம் பண்ணிக்காமல் ஜடைகளோட அப்படி இருக்கான், அழுக்கும் இழுக்குமா. அப்படி இருந்தாலும் கூட மந்திராபிஷேகம் பண்ணாட்டாலும் கூட இப்போ அவன் தலைக்கு சுத்தி வந்துடுச்சு பாதியை வேலை பண்ணுவதன் காரணமாக. சம்ஸ்கார அர்ஜுன அவசாது அதிசம்ஸ்கிருத்தேன்னு அலங்கரிக்கப்பட்ட தலையின் மீதுவா ராஜ்யலட்சுமியை அதன் அடையாளமாக மகுடத்தை வைப்பார்கள். இப்போ அவனுக்கு அலங்காரம் ஆகவில்லை அப்படின்னு கேட்டான். சம்ஸ்கார வர்ஜன வசாது அவன் சம்ஸ்காரத்தை பண்ணி காட்டாலும் கூட எப்படி இருக்கு போவன் தர, அவர் எப்படி இருக்காரான் பரதன். அபிசம்ஸ்கிருதேன்னு நன்றாக வாரி முடிந்து சிடுக்கெல்லாம் போக்கி அழகு பண்ணிட்ட தர மாறி அந்த தலையோட போயிட்ட மாதிரி இருக்கான்னு பிறகு பரதன், ஏன் இதெல்லாம் பாதுகாதேவியே உன்னுடைய பெருமை, உன்னுடைய பெருமை உன்னுடைய மகாத்துவத்தினால அவனுக்கு பட்டாபிஷேக சுத்தியும் கொடுத்து அப்படிங்காயில் எண்ணெய் வைத்து வைத்து அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணி சுத்தி பண்ணுவார்கள் அல்லவா, அந்த மங்களாபிஷேகங்கள்லாம் பண்ணிருவதாகவும் ஆயிடுச்சு. ஆக உன்னுடைய தலை பரதனுடைய தலை எப்படி ஆயிடுச்சிருக்கோ பட்டாபிஷேகத்தினால சுத்தியாகி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணப்பட்டதுனால என்ன நீ அது மேல ஏறி உட்காண்டதுனால அவனுக்கு எண்ணெய் வைத்து சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணப்பட்டு அழகு பண்ணப்பட்டது போல இருக்கு அவனுடைய தலை. அப்பேற்பட்ட முர்ஜானினாய பரதா மணிபாதுகேத்வாம் அப்பேற்பட்ட தலையினால பாதி எழுந்ததுனால தலைக்கு ஏற்பட்ட விசுத்தி சுத்தி ஏற்பட்டதல்ல, அப்பேற்பட்ட சுத்தியுடைய நன்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த தலையினாலே நினாய பரதா மணிபாதுகேத்வாம் அந்த தலையிலே சுமந்து கொண்டு உன்னை எழுந்துள்ள பண்ணிக் கொண்டு அயோத்தியை நோக்கி நடந்தான் பரதன். அது எப்படி அவன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு கேட்டான். ராமாஜ்யா நிஹிதாமி ராஜலட்சுமி நீ எப்படி இருக்க பாதுகாதேவி, பரதனுடைய சிரசுல ராமனுடைய உத்தரவினால வைக்கப்பட்ட ராஜ்யலட்சுமி போல இருக்க, அப்படின்னா ராஜ்யலட்சுமியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமன் உத்தரவிட அந்த ராஜ்யலட்சுமியை ஆளும் சக்தி எல்லாவற்றையும் ராமனுடைய உத்தரவினாலே பரதன் ஏற்றுக்கொண்டான் என்று தெரிகிறது. ஆக ராமன் என்ன பண்ணான், தான் பிரதிஜை பண்ணான், நான் காடுதான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஏன் சிதிர வாக்கி பரிபாலனம் பண்ணணும். ஆக தசரதருடைய வாக்கி பரிபாலனம் பண்ணுவதற்காகவும் செய்கையனுடைய வாக்கி பரிபாலனம் பண்ணுவதற்காகவும் ராமன் காட்டிற்கு வந்தான். சரி, ராமன் திருவாக்கி பரிபாலனம் பண்ணச்ச ராமனுடைய தங்கி தம்பி திருவாக்கி பரிபாலனம் பண்ண வேண்டுமா பண்ணுவோம் வேண்டாமான். பரதனுக்கு என்ன உத்தரவு, தசரதருடைய உத்தரவு, நீ நாட்டை ஆள வேணும் என்று, அவனுக்கு நாடு இவனுக்கு காடு என்று. ஆக திருவாக்கி பரிபாலனம் பண்ணலையேன்னு ராமனுக்கு தோணித்து பரதன் விஷயத்துல, அதுக்காக என்ன பண்ணாவர் அப்படின்னு கேட்டுக்கோனா, ராஜலட்சுமியாகிற பாதுகையை ஒரு சிறசில வைத்து அயோத்திக்கு போ என்று சொன்னான். அதனால இப்போ ராஜ்யம் வேண்டாம் என்ற சோர பரதன் திருவாய்ச்சி வருமானத்திற்காக பாதையை வடிவில வந்த ராஜலட்சுமியை ராமன் கொடுக்க அவனுடைய கட்டளை மீற முடியாமல் அதை சுமந்து இப்போது அயோத்திக்கு திரும்புகிறான். ஆக என்ன ஆயிடுச்சுக்கோ, இந்த ராஜலட்சுமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அலங்காரங்கள்லாம் பண்ணணும், அப்பதான் ராஜ்யலட்சுமி ஒருத்தர் சுமக்க முடியும் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு, அது இல்லையே அப்படின்னு கேட்டாக்க, அது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகாப்புமான ராஜ்யலட்சுமிக்கு பட்டாபிஷேகமும் வேண்டாம், சில சிறு அலங்காரமும் வேண்டாம், இது இல்லாட்டாலும் கூட அவன் நாட்டை ராஜ்யலட்சுமியாக நாட்டை ஆளும் திறமுடையதாக அந்த பாதுகாப்பு இருக்கும். அதனால இவனுக்கு அது ரெண்டு இல்லாட்டாலும் கூட பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ்யத்தில் மீண்டும் பரதன் ஏற்றுக்கொண்டது போல ஒரு நிலையானது ராமாஜியினால அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு. இப்போ சீட்டை என்னன்னா, நாட்டுக்கு போன்னு சொன்னா நாட்டு இல்லைன்னு சொன்னா சீட்டை எங்க நாட்டுக்கு இல்லை, நானும் கூட வருவேன் வந்துட்டா. இப்ப பாதுகாதேவி நாட்டுக்கு தெரிஞ்சுடா இல்லையா, அப்போ பாதுகாதேவியோட சீட்டை அனுப்பலாமே அப்படின்னு கேட்டா சீட்டு இருந்தால் வராருன்னாரு. எப்படி வரா அப்படின்னா, சீட்டு சுரூபத்தோட அவளுடைய உருவத்தோட அயோத்திக்கு திரும்பல. அப்படி திரும்பாட்டாலும் கூட ராஜ்யலட்சுமிங்கிற உருவத்தோட உருவத்தினால பரதனோட அயோத்திக்கு திரும்பினாலாம். ஆக சீதையும் இப்போது ராமனுக்கு கட்டளை ஏற்றுக்கொண்டது போல ராஜ்யலட்சுமியாக பரதனோடு நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் என்றும் ஒரு கருத்து கூறலாம். ஆக ராமன் பாதுகாப்பு உருவத்தில் இருக்க முடியாம ராஜ்யலட்சுமியை பரதனுக்கு கொடுக்க அதை சுமந்து பரதன் நாட்டுக்கு எழுந்திருக்கிறான் என்று தேசியன் சாதிக்கின்றவர். ஸ்லோகம் 127. ரக்ஷார்த்தமஸ்ய ஜகதம் மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாதாத கமலம் சமயே த்யஜந்தியோ கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிக்ரஹோவம் கிம் வா விதேஹ விஹிதுஹு கிருபணாதசாசாம் ரக்ஷார்த்தம் அஸ்ய ஜகதஹ மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாதகமலம் சமயத்தில் எல்லோரும் நிர்பந்திக்கிறார்கள். அதோடு கல்யாணமாகி கிரகஸ்தனாக இருந்து காரியங்களை செய்துதான் உயர்ந்தது என்று வாதாடுகிறார்கள். அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் இவருக்கும் ஏற்பட்டது. ஆக பிள்ளையினுடைய கல்யாணத்தை இப்படி பண்ணி வைக்கிறோம் என்ற சமயத்தில் கணவனை இழந்து கஷ்டப்படுகின்ற காலத்தில் அப்போ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவதுங்கிற சுகம் இருக்க இது எவ்வளவு கடினம் தெரியுமா? சிம்புகிற காலத்தில் ஒரு சுகமான காரியத்தை செய்து முடிப்பது என்பது மகா கஷ்டமானது. அது அவளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதுபோல தான் ராமனை பிரிந்து துன்புற்ற காலத்தில் ராமனை விட்டு பிரிந்து கஷ்டப்படுவதோடு கூட இல்லாமல் நாட்டை ஆளும் ஒரு சுகத்தை அனுபவிப்பது என்பதற்கு அதுதான் மிக கடினமானது. அதனால பாதுகாதேவியினுடைய செயல் மிக மிக கடினமானது என்று தெரிகிறது. ஆக ரெண்டு பேரும் விட்டு பிரியாமல் எம்பெருமானோடு இருந்தவர்கள் தான். ரெண்டு பேரும் லோகத்தை காப்பதற்காக ரெண்டு பேரும் நாட்டை விட்டு பிரிந்தார்கள், ராமனை விட்டு பிரிந்தார்கள். இருந்தும் ஒருவர்கள் சுமமான காரியத்தை பிரிவு காலத்தில் செய்வதுதான் மிக கடினமானது, அதை பாதுகாதேவி செய்தாள் என்பது மிகவும் துஷ்கரமானது என்று பேசுகிறார் இந்த இடத்துல. சீதாசகஸ்ய சகசா சரணாரவிந்தான் வச்சானதே கிருதபதா பரதோத்தமாங்கே ஆருஷ்யநாயமதிதேனே மாயூரசாமரபரம் மணிரஸ்மிஜாலை. திருடியோடு பிரியாத எப்பொழுதும் இருந்தவள் நீ. ஏன் அப்படின்னு கேட்டா சரணாரவிந்தம் அவருடைய திருடு எத்தகையது? தாமரை மலர் ஒன்று மிக மிக மென்மையானது. அந்த திருவிடியோட சேர்ந்து இருப்பதில் இருக்கும்படியான சுகம் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே மிக உயர்ந்ததாக கருதி ராமனுடைய திருவிடியை விட்டு சிறிதும் பிரியாமல் இதுவரையும் இருந்து வந்தார். அப்படி இருக்கிற ஒன்ன ராமன் என்ன பண்ணிவிட்டார்? பக்தியானதே கிருதபதா பரதோத்தம அங்கே பரதனுடைய தலைமையில தூக்கி ஒன்ன வச்சுட்டான். அவன் பரதன் சாமானியத்தனா எப்பேற்பட்டவன் பக்தியானதே ராமபக்திங்கிறது அப்படியே பரதனிடத்துல உருவம் கொண்டது போல இருக்கு. அப்பேற்ப ராமபக்தனா பக்தியினால தலை குனிந்து இந்த பாதிகையை அவன் வாங்கி கொண்டான். ஆக அப்பேற்ப பரம பக்தனுடைய சிரஸ்து முறையில் நீ எழுந்திருந்தாய். அதற்கு பிறகு அவர்கள் ஆரோக்கியமாக அபிதா பவதி விஜயனே சிறு தூரம் சென்றதும் பரதனுடைய சிரசிலிருந்து யானையினுடைய தலைமையிலே ஏறிய அமர்ந்தாள். முதலிலே பரதனுடைய சிரசு, பிறகு யானையினுடைய சிரசு. இந்த யானை ஆறு சத்ருஞ்சயங்கிற யானை. பட்டாபிஷேகம் ஆனவுடனே அந்த சத்ருஞ்சயங்கிற யானை மேலதான் ஊர்வலமாக அழைத்து வருவார்கள். அயோத்தியிலே வழக்கம் அப்படி எல்லாராலும் கொண்டாடப்படுகிற சத்தியம் செய்கிற யானையும் இப்ப கூட வந்திருக்கு. ராமநாதன் போகிறதுக்காக தலைவன் கொண்டு வந்திருக்கான். அது மேல ஏறி அதனுடைய மத்தகத்துல பட்டுலாம் வச்சு அது மேல அலங்காரம் பண்ணி பாதிகை அது மேல எழுந்துள்ள பண்ணி அயோத்தியை நோக்கி புறப்படுகிறான் பரதன். அதனால ஆரோக்கியமாக அபிதகம் அந்த சத்துஞ்சய யானை மேல ஏறி நீ அது மேல போய் அமர்ந்தாய். இப்ப நீ எப்படி இருக்க அதனால உட்காந்த அப்படின்னு கேட்டோம்னா மாயூர காமரபரம் மணிரஷ்மி ஜாலை அங்க பத்தாவது காலாசி அயோத்தியில ஆட்சியை ஏற்று ராமன் வந்தா அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்க வெஞ்சாமரம் போடுவா இல்லையா, அழகாக வெஞ்சாமரம் போடுவா, விசிறி எடுத்து விசிறுவா, இப்படி உபச்சாரங்கள்லாம் பண்ணுவா யானை மேல வளர்ச்சியே. அதே மாதிரி இங்கேயும் உபச்சாரம் நடக்கிறது. எப்படி யார் பண்ற அப்படின்னு கேட்டால் நீ யானை மேல வந்தா இல்லவா நீ எப்பேற்பட்டவ மணிபாதரட்சே, நீ உன்னுடைய உடலிலேயே நிறைய மணிகள் மின்னுகின்றன, அதுல வெளுப்பான பலராக பல நிறங்களுடைய காஞ்சிகள் வீசுகிறது. ஏன்னு கேட்டா அங்க இளம் சூரியன் புறப்படுற காலத்துல சூரிய ரஷ்மி அது மேல படுறதுன்னு வச்சுக்கோம். கட்டா நிறைய ஒளிக்கதிர்கள் இதுலேருந்து போறது, அதுல வெளுப்பா இருக்க முடியாத ஒளியெல்லாம் வெஞ்சாமரம் போலவும் மற்ற பல நிறங்கள் கொண்டது மயில் பாகினாலே செய்யப்பட்ட விசிறியை கொண்டு விசிறுவது போலவும் காட்சியை தருகிறது. சரிதான் அதுதான் ராமானுக்கு சொல்லிட்டு பிரதீட்சணம் செய்வதாகவும் பபாதிகேசோத்தமான அகமூர்ந்தி ராமனை பிரதட்சணமாக வலம் வந்து பிறகு சத்துஞ்சய யானை மேல பாதுகையை அமர்த்திக் கொண்டு பரதன் புறப்பட்டான் என்று சொல்கிறார். ஆக இப்படியாக ஒரு அரசனுக்கு வேண்டிய மரியாதையை நீயே பண்ணிக்கொண்டாய். உன்னுடைய ரத்தனங்கள் பாதித்த அல்லவா நீ, அந்த ரத்தனங்களே உனக்கு வெஞ்சாமரமாகவும் அதே மயில் தோகையால் செய்யப்பட்ட விசிறியினால் செய்யக்கூடிய உபசாரம் போன்றும் காட்சி தருகிறது. ஆக இந்த முறையில நீ ராணியாக சத்துஞ்சய யானை மேல அயோத்திக்கு புறப்பட்டு செல்கிறாய் என்கிறார் சுவாமி தேசிய. சத்துஞ்சயங்கிற யானை மீது பாதுகா தேவி அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கார். முகுந்த பதரட்சிணி விபிரதஸ்வாம் ஆவிர்மதீரவதாவலஸ்ய இந்த தலையால தாங்கிக் கொண்டு செல்லுகிறது சத்துஞ்சயங்கிற யானை. அந்த யானைக்கு என்ன சந்தோஷம் தாங்கல, யானைக்கும் சந்தோஷம் பூதேவிக்கும் சந்தோஷம். ராமன் காட்டுக்கு புறப்பட்டுடனே அபிருட்சா பரிமளானாகிறார். செடிகொடி மரங்கள் எல்லாம் வாடித்து நதிகள் எல்லாம் வறண்டது குளங்கள் வறண்டன இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டது என்று வர்ணிக்கிறார். ஆகையினால இந்த யானையும் சத்ருஞ்சய யானையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ பாதுகா தேவி தன்னுடைய சரசு மேல வந்த உடனே யானைக்கு ஆனந்த சந்தோஷம் தாங்கல, அதாவது சந்தோஷ பெருக்கினால ஆவிர்மதஸ்ய மதுஜலத்தை நிறைய பெருக்குகிறது. ஆக வெவ்வேறான ராமனுடைய பட்டத்துக்குரிய அந்த யானை சத்ருஞ்சயன் இருக்கேன், அது நிறைய மத நீரை பெருக்கி சந்தோஷத்தை வழிவிடுகிறது. அந்த மதுஜலம் எப்படி இருக்கு, நிறைய வழிகிறது. அந்த மதுஜலம் வந்தா அதுக்காக ஒரு தனி ஒரு வாசனை உண்டு யானைக்கு மதுஜலத்துல. அதனால ஆமா உதவி சபதி